நித்யம் யதேய பாதாப்ஜமனுகச்சதி மே மனஹ. ராஜகோபாலவர்யந்தம் வந்தேஸ்மத் பிதரம் குரும். ஸ்ரீமல்லக்ஷ்மணயோகீந்திர சித்தாந்த விஜயத்வஜம் விஸ்வாமித்ரகுலோத்பூதம் வரதார்யமஹம் பஜே ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. தேசிகா டெய்லி என்கிற குழுமத்தின் வாயிலாக திருவோண திருவிழவு என்பதாக ஒரு தொடர் செய்யப்படுகிறது. அதில் சுவாமி தேசிகன் விஷேகமான வேதாந்த தேசிக பிரபத்தி என்கிற கிரந்தத்தின் ஸ்லோகங்களை அர்த்தானுசந்தானத்தோடு செய்து வருகிறோம். அதில் நான்காவதான ஸ்லோகம், வித்வேஷமானமதமத்சர வித்விஷௌயௌ விஷ்வாலயானுகமனோத்தம நித்யகிருத்யௌ வேதாந்தவிருத்த விஹிதாஞ்சலிகோசரௌதௌ வேதாந்தசூதிசரணௌ சரணம் பிரபத்யே. வேதாந்த சூரி சரணௌ சரணம் பிரபத்யே. வேதாந்த சூரி, வேதாந்தாச்சாரியர் என்று நம்பெருமாளாலே தரப்பட்ட விருதை உடையவரான சுவாமி தேசிகன், அவருடைய திருவடிகள், அந்த திருவடிகளையே சரணமாக அடைகிறேன். அந்த திருவடிகள் எப்படிப்பட்டவை என்றால், வித்வேஷ திருவடிகள். இதால் திருவடியை சொன்ன இடத்தில் முழு வடிவையும் சொன்னதாகவே கொள்ள வேணும். அதனால் அந்த திருவடிகள் எப்படிப்பட்டவை என்றால், அந்த திருவடிகளை உடைய சுவாமி எப்படிப்பட்டவர் என்றால், வித்வேஷ மான மத மத்சர வித்விஷௌ. வித்வேஷம் எதிர்ப்பு, மானம் கர்வம், மதம் கொழுப்பு, மத்சரம் பொறாமை, இவைகளை எல்லாவற்றையும் எதிர்ப்பவரான, இவரை எல்லாவற்றிலிருந்தும் விலகியிருப்பவரான இவைகள் எல்லாவற்றையும் வெறுப்பவரான சுவாமி. வித்வேஷமான மதமத்சர வித்விஷா. வித்விஷா சுவாமியுடைய சரித்திரத்திலேயே நமக்கு தெரியும். சுவாமி தன்னிடத்தில் அபசாரப்பட்டவர்களிடத்தில் கூட வெறுப்பை காண்பித்தவர் அல்லர். அதுபோல சுவாமிக்கு கர்வம் என்பது ஒரு துளியும் கிடையாது. நான் பெரியோமல்லோம் நாம், நன்றும் தீதும் நமக்குறைப்பார் உலர் என்று எண்ணுவோமே என்று சுயம் சாதித்தவர். எனக்கு அகங்காரம் முக்கியமில்லை, நமக்கு நல்லதையும் கெட்டதையும் சொல்வதற்கு பெரியவர்கள் உள்ளார்கள் என்றே நினைப்பதாக. அதனால்தான் சுவாமியை பற்றி குமாரவரதாச்சார சுவாமி மங்களாசாசனத்தில் சாதிக்கும்போது, யஹ்யாதி லாப பூஜாசு விமுகா என்று சாதிக்கிறார். யாருக்கு கியாதி லாபம், கியாத்தினா புகழ், தனக்கு ஒரு லாபம் வேணும், தன்னை எல்லாரும் பூஜிக்கணும் இப்படின்ற எண்ணங்கள்லாம் இருக்கோ, அவர்களுக்குத்தான் இதெல்லாம் கிடைக்காவிட்டால் இந்த குணங்கள்லாம் வரும். வித்வேஷம், மானம், மதம், மச்சரம், நமக்கு கிடைக்கல, இன்னொருத்தர் கிடைச்சிருக்கு அப்படின்ற பொறாமை, இதெல்லாம் வரும். இதெல்லாம் இல்லாதவர் சுவாமி. அவைகளை தன் அக்கிட்டே கூட நெருங்க விடாதவர். அவைகளையே எதிராக தனக்கு விரோதிகளாக பார்த்தவர். அப்படித்தானே என் பெருமாள் இருந்தார். பெருமாளுக்கு யாருமே விரோதிகள் இல்லை. அவனுக்கு எல்லா ஜீவராதிகளும் துல்லியம்தான். அதனால் யாரையும் விரோதியாக பார்க்க மாட்டான். அந்த விரோதிகளிடத்தில் இருக்கிற அவனை விரோதிகளாக யார் பார்க்கிறார்களோ, இரண்யாட்சன், இரண்யகசிபு, ராவண கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தவத்ரன் முதலியவர்கள், அவர்களிடத்தில் இவன் விஷயமாக அவர்களுக்கு இருக்கிற அந்த சத்ருதா, விரோதியாக இருக்கும் தன்மை, அதைத்தான் அவர் அழிப்பார். அவர்களையே விரோதியாக ஒருபொழுதும் பெருமாள் பார்க்க மாட்டார். சாக்ஷாத் பெருமாளுடைய அவதாரமாச்சே சுவாமி. அதனால் இப்படிப்பட்டதான குணங்களையெல்லாம் வெறுத்தவர். அது மாத்திரமல்ல, விஸ்வாலயானுகமனோத்தம அனித்ய கிருத்யோ, நித்தியம் ஒவ்வொரு தினமும் பெருமாளுடைய ஆலயம், பெருமாள் எழுந்திருக்கின்ற இடம், அந்த சன்னதிக்கு போவது என்பதை தன்னுடைய ஒரு நித்திய கர்மாவாகவே அனுசரித்தவர். அதாவது நம்முடைய நித்தியபடி செய்ய வேண்டிய கர்மாக்களில் நித்திய கர்மாக்கள் என்று எல்லாம் ஆக்ஞா கர்மாக்கள். பகவான் இப்படி அவசியம் செய்ய வேணும் என்று கட்டளையிட்டவை சிலது, சந்தியாவந்தனம் முதலியவைகள், அது நித்திய கர்மா. சிலது அனுஜ்ஞா கர்மாக்கள், இவைகளை நான் செய்கிறேன் என்று நாமாக பகவானிடத்தில் பிரார்த்தித்து செய்பவை, கோவிலுக்கு செல்லுதல் முதலானவை எல்லாம் அனுஜ்ஞா கர்மாக்கள், நாம் பிரார்த்தித்து செய்வது. இப்படிப்பட்ட கர்மாக்களை, அந்த அனுஜ்ஞா கர்மாக்களையும் நிதமும் செய்து வந்தவர், ஒவ்வொரு நாளும் செய்து வந்தவர். சுவாமிக்கு சாயங்கால சந்தியாவந்தன் ஆகி போச்சுன்னா அடுத்ததாக அருகில் உள்ள திவ்ய தேச பெருமாளை சேவிப்பது என்பது எல்லா தினமும் செய்து வந்ததான ஒரு காரியம் என்பதாக சுவாமியின் தினச்சரியை என்பதிலிருந்து அறிகிறோம். அதனால் விஷ்ணுவாலய அனுகமனம், விஷ்ணுவாலயத்திற்கு செல்வது என்பதான உத்தமமான நித்திய கிருத்தியம். அந்த கிருதி, அந்த செயலானது மிகவும் உத்தமமானது. ஏன் உத்தமமான நித்திய கிருத்தியம் என்று சொன்னால், சுவாமி தினமும் பெருமாளை மங்களாசனம் செய்ய எழுந்துள்ளார் என்றால் அவரோடு கூட சில சிஷ்யர்களும் எழுந்துள்ளுவர். எத்யத் ஆசரதி சிரேஷ்டா தத்ததேவ இத்தரோஜனகான்னு சொல்லபடியினால லோகசங்கிரகார்த்தமாக செய்கின்ற ஒரு செயலானபடியினால அது உத்தமமான கிருத்தி. இப்படிப்பட்டதான விஷ்ணுவாலயானுகமன உத்தம நித்திய கிருத்தியோ, அவைகளை செய்யக்கூடியது சுவாமியின் திருவடிகள், அர்த்தாத் சுவாமியே. நிதமும் சன்னதிக்கு எழுந்தருளி மங்களாசாசனம் செய்வது என்பது. அப்படிப்பட்டதான சுவாமியை தினமும் பல சிஷ்யர்களும் பிரம்மவித்துக்களும் வந்து அவருக்கு நமஸ்காராதிகளை செய்வர். இரண்டு சந்தியா காலங்களிலும் சந்தியாவந்தனம் செய்த பிறகு பெரியவர்களை அபிவாதனம் செய்ய வேண்டும் என்பதாக ஒரு சிஷ்டாச்சாரம். இதை அந்த காலத்திலும் செய்திருப்பார்களவா? வேதாந்த விருத்த விஹிதாஞ்சலி கோச்சரௌதௌ, வேதாந்த விருத்தர்கள், வேதாந்தங்களை அறிந்தவர்களான விருத்தர்கள், அவர்கள் என்ன செய்வார்கள்? தினமும் நமஸ்கரிப்பார்கள். அவர்களாலே செய்யப்பட்டதான அஞ்சலி, கைகூப்புகை, அந்த கைகூப்புகைக்கு விஷயமான இரண்டு திருவடிகள், வேதாந்த விருத்த விஹிதாஞ்சலி கோச்சரம். இப்படி பலவிதமான வேதாந்த விருத்தர்கள், அவர்களாலே சேவிக்கப்பட்டதான திருவடி என்பதாக. தெரிவிக்கப்பட்டவரான சுவாமி. அவருடைய திருவடிகளில் வேதாந்த சூரி சரணம் சரணம் பிரபத்யே என்பதாக இந்த ஸ்லோகத்திற்கு அர்த்தம். இதில் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் இந்த வேதாந்த சுவாமி தேசிக வேதாந்த தேசிக பிரபத்தி என்கிற இந்த கிரந்தத்தில் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் உட்பொருளாக ஒரு அவதார விசேஷம் குறிக்கப்படுவதாக கடந்த மூன்று ஸ்லோகங்களிலும் பார்த்தோம். முதலில் வாமனாவதாரத்தை சொல்லி திருவிக்கிரமாவதாரத்தையும், இரண்டாவது ஸ்லோகத்தில் வராகாவதாரத்தையும், மூன்றாவது ஸ்லோகத்தில் ஹயக்ரீவாவதாரத்தையும் சொல்லுவதாக பார்த்தோம். இனி இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படும் அவதாரம், குறிப்பாக உணர்த்தப்படும் அவதாரம் என்னவென்றால், மத்ஸ்யகூர்மாவதாரங்களை இங்கு சொல்வதாக தோன்றுகிறது. சுவாமி தேசிகன் தயாசதகத்தில் இந்த இரண்டு அவதாரங்களையும் சேர்த்து ஒரே ஒரு ஸ்லோகத்திலேயே அனுசந்தானம் செய்திருக்கிறார். பிரசூய விவிதஞ்சகத் ததபிவிருத்தயே தொண்டையே சமீக்ஷண விசிந்தன பிரபிருதிபிகி ஸ்வயம் தாதிருஷை விசித்திர குணசித்ரிதாம் விவித தோஷ வைதேசிகீம் விஷாசல பதேஸ்தனும் விசதி மத்ஸ்யகூர்மாதிகாம். பத்து அவதாரங்களில் மத்ஸ்யமும் கூர்மமும் கணக்கிடப்படுகின்றன. இந்த ஸ்லோகத்தில் தயாசதக ஸ்லோகத்தில் விசதி மத்ஸ்ய கூர்மாதிகாம் ஆதிபதத்தினால ஹம்சாவதாரத்தையும் சேர்த்து சொன்னதாக கொள்ள வேண்டும் என்று பெரியோர்களுடைய உரை கிடைக்கிறது. இங்கு சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், மத்ஸ்யகூர்மங்களை அவதாரங்களை இரண்டையும் சேர்த்தே சுவாமி அனுசந்தானம் தயாசதகத்தில் செய்வதிருப்பது போல இந்த ஸ்லோகத்தில் சுவாமி குமாரரும் இவை இரண்டையும் சேர்த்து இங்கு குறிப்பாக உணர்த்துகிறார் அப்படின்னு தோன்றது. எப்படின்னா, இந்த கூர்மாவதாரமானது எதற்கு உண்டானது அப்படின்னா, தேவாசுரர்களுக்கு சந்தையில் தேவர்கள் தோற்றுக்கொண்டிருக்க அவர்களை உஜ்ஜீவனம் செய்வதற்காக, அவர்களை ஜெயிக்க வைப்பதற்காக அமிர்தத்தை கடைந்து, கடலை கடைந்து அமிர்தத்தை எடுப்பதற்காக செய்யப்பட்ட அவதாரம். இதில் மத மத்சரங்கள், மதம் என்றால் கர்வம், மத்சரம் என்றால் பொறாமை. தேவர்களுக்கு தாங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பதாக கர்வம். இந்த மத என்கிற பதத்தினாலே தேவர்களையும், லட்சணையாக தேவர்களையும், மத்சரம் என்ற பதத்தினாலே அசுரர்களையும் எடுத்துக்கொண்டோமானால், அவர்கள் இருவரும் பரஸ்பரம் எப்பொழுதும் விரோதத்தை காண்பிப்பவர்கள், வித்வேஷமானோ மதமத்சரோ. பரஸ்பரம் விரோதத்தை காண்பிப்பவர்களான தேவர்கள் அசுரர்கள், அவர்களுடைய அந்த வித்வேஷத்தை போக்கடிப்பக்கூடியதான திரு பகவான் யாருன்னா, அந்த விரோதத்தை போக்கடிப்பதற்காக அவதாரம் பண்ணவர் குருமாவதாரம். வித்விஷௌ யௌ, வித்வேஷமான மதமத்சர வித்விஷௌ, எந்த விதமான தோஷங்களும் இல்லாதவை இந்த கூர்மாவதாரமும் மத்ஸ்யாவதாரமும். அதெல்லாம் இந்த தயாசதக ஸ்லோகத்தில் விவித தோஷ வைதேசிகீ என்று சுவாமி குறிப்பிடுகிறார். சுவாமி தேசிகன் விவித தோஷ வைதேசிகீம், விவித தோஷங்கள், வித்வேஷம், மானம், மதம், மத்தரம் முதலிய பலதரப்பட்ட தோஷங்கள், இவைகளிலிருந்து இவைகளுக்கு வைதேசிகி, இவைகளுக்கு இந்த தோஷங்களுக்கு இருக்கிற தேசத்தை காட்டிலும் வெகு தூரத்தில் இருப்பவை என்றால் தோஷமே அற்றதான இந்த அவதாரங்கள். சுவாமி தேசிகன் விவித தோஷ வைதேசிகி என்று குறிப்பிட்டதே வித்வேஷமான மதமத்சர வித்விஷவ் யௌ என்று சுவாமிகுமாரர் குறிப்பிடுவதாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த மத்ஸ்யம் கூறும் இது இரண்டுமே ஜலத்தில் வசிப்பவை இரண்டும். அந்த ஜலத்தில் வச்சு பிரயோஜனம் என்னென்னா, வெளியில் வந்ததுனா திருப்பி மறுபடியும் ஜலத்துக்கு போகிறது தான் பிரயத்னிக்கும். அது மாதிரி விஷ்ணோக ஆலயம், விஷ்ணுவுடைய ஆலயம், விஷ்ணு இருக்கிற சமுத்திரம் ஜலம், அந்த விஷ்ணாலயத்துக்கு திரும்பி செல்லுதல் என்பதான கிருதியை உடையவைகள் மத்தியமும் கூர்மமும். அதனால விஷ்ணாலயானுகமன உத்தம நித்திய கிருத்தியோ, அது திருப்பி அங்கதான் போகணும், அது நித்தியமா அது அப்படிதான் நினைக்கும் ரெண்டுமே. அதனால இந்த பாதத்தினாலையும் மற்ற கூர்மங்களை சொன்னதாக எடுத்துக்கொள்ளலாம். வேதாந்த விருத்த விஹிதாஞ்சலி கோஷரௌதௌ, மத்ஸ்யாவதாரத்தில் சத்யவிரதன் என்கிற ராஜாவுக்கு முதலில் மத்ஸ்யமாக காட்சி கொடுத்து, பிறகு ஏழு நாட்களுக்கு பிறகு சப்தரிஷிகளோடு நீ அந்த ஒரு கப்பலில் வரும், அந்த கப்பலில் ஏறி சப்தரிஷிகளோடும் அனைத்து ஓஷதிகளுடைய எல்லா மூலப்பொருட்களோடும் நீ அந்த கப்பலில் ஏறி இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய அந்த மீன். அப்பொழுது சப்த ரிஷிகள் எல்லாரும் வேதாந்த விருத்தர்கள், அவர்களாலே துதிக்கப்பட்டதான மத்ஸ்யாவதாரம். கூர்மாவதாரமோ விதி சிவன், விதினா பிரம்மா சிவன், இவர்கள் எல்லாரும் வேதாந்த விருத்தர்கள், இவர்களாலே துதிக்கப்பட்டவன். கூர்மாவதாரத்திலும் அவதாரத்திற்கு முன்பே நம்முடைய தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து சிவனை பிரார்த்திக்க, அவனும் பிரம்மாவோடு சேர்ந்து பெருமாளை பிரார்த்திக்க, பெருமாள் தந்த உபாயம்தான் அமிர்தமதனம். அந்த பெருமாளே மறுபடியும் மந்தரமலை மற்றாக நாட்டி கடையும் பொழுது, மலை அமுங்கி போகும்போது அவர்களுடைய பிரார்த்தனைக்கு இணங்கியே பெருமாள் கூர்மமாக அவதாரம் செய்துள்ளார். அதனால வேதாந்த விருத்த விகிதாஞ்சலி கோச்சரோ, இந்த மத்ஸ்யமும் கூர்மம் என்கிற அவதாரங்கள், அப்படிப்பட்டதான மத்ஸ்யகூர்ம அவதாரங்களை இங்கு குறிப்பாக உணர்த்தப்படுவதாக கொள்ளலாம். விஜேஷமான மதமத்தர வித்விஷ உயௌ விஷ்ணாலயானுகமனோத்தம நித்ய கிருத்யௌ வேதாந்தவிருத்த விஹிதாஞ்சலி கோசரௌதௌ வேதாந்தசூரி சரணௌ சரணம் பிரபத்யே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.